தடைகளால் அப்ரோக்ஷனானம் நீங்குமோவெனல் சீவினா பரமகுருவே தற்பதரட்சியார்த்தமான நீ பெர்ஹமம் தும்பதரட்சியார்த்தமான நான் கோட்ஸ்தன் என்ன மிரணு விகற்பமுமின்றி நிராபேட்சிக வியாபகமாய் எவ்விடத்தும் சொரூபனான நேட்டையாவது அனாத்மாவில் உறக்கமும் ஆத்மாவில் விழிப்புமாயிருத்தலாம். உலகெலா உணர்ந்த விடத்திலே யுறங்கி யுறங்கிய விடத்திலே யுணர்வ ருலகிலிப் பொருளும் தம்மினன் தம்மை யுலகினிப் பொருளினும் காண்ப ருலகிலிப் பொருளும் அன்றியே தம்மை என்றியும் இன்றியே இருப்ப ருலகமும் உயிரும் பரமுமாய் நிகழ்ந்த ஒரு பொருளுணர்ந்தவு தமரே என்பது தத்தாமிர்தம். யாதொரு பொருளை எல்லா உயிர்களு மிருள்போர் காணா போதரு ஞானியத்தை யுழங்கியிற் கனிப்போர் காண மியாதொரு பொருளை எல்லா உயிர்களும் என்றும் காணன் காதலின் ஞானியத்தைக் கண்ணினார் தெரிய காணான் என்பது பகவத்கீதை. ஆயி வியாபகம் ஆபேட்சிகம் நிராபேட்சிகம் என விருவகைத்தாம். எந்த வஸ்து எப்பதார்த்தத்தை எபேட்சித்து வியாபகமாக விருக்கின்றதோ எப்பதார்த்தத்தை எபேட்சித்து வியாபகமாக வில்லையோ அது ஆபேட்சிக வியாபகமுடையதாம். எங்கனம் பிருதிவி முதலியவற்றை எபேட்சித்து மாயை வியாபகமாயிருக்கின்றது, சேதனத்தை எபேட்சித்து அங்கனமில்லை, ஆகையால் மாயை ஆபேட்சிக வியாபகமுடையதாம். நூ எந்த வஸ்து எல்லாவற்றையும் அபேட்சித்து வியாபகமாக வெறுக்கின்றதோ அது நிராபேட்சிக வியாபகமுடையதாம். டோட் எங்கனம் பிருதிவி முதலிய வெல்லாவற்றையும் அபேட்சித்து சேதனம் பிரமம் வியாபகமாயிருக்கின்றது, ஆகையால் அது நிராபேட்சிக வியாபகமுடையதாம். சேதனத்திற்குப் பாகவாவது உயர்வாகவாவது வேறொன்றும் வியாபகமாக வெண்மையின் அதுவே எல்லாவற்றினும் வியாபகமுடையதாமேன்பதின் குணரத்தக்கதாம். தத்துவ விளக்கப்படலம் 81. நீனானின் திரண்டில்லாம நிறைந்தபோரணமா எங்கு நானாகத் தெளிந்த நான நழுவுமோ குருவே என்றான். தானாகும் பிரமரூபன் சர்க்குரு நூலார் தோன்று மானாலன் தடைகள் உண்டே அனுபவம் உரைத்தீட்டாதே. 82. தடையவை எனிலன் ஞான சந்தேக விபரி தங்கள் படர்சியும் இந்த மூன்றும் பலசும பழக்கத்தாலேயுடனுடன் வரும்வன் தக்காலுயர் ஞானன் கெடுமி வற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்த எழுதலாலே சிதானந்த வடிவமான யானையுள் என்பதாக அனுபவமாம்படி தயிலிந்தறிந்த ஞானமும் நீங்கிப் போமோ, அதனை கிருபு செய்து கூறும்படி பிரார்த்திக்கின்றேன். குபிடை அன்பனே சுபாவமாக தன்மயமாயுள்ள பிரமானு பவமானது சர்க்குரு வினுபதேசத்தாலும் வேதாந்த சாஸ்திர விசாரத்தாலும் தோன்றும். அவ்வாறு தோன்றுவதாயினும் தடைகளுண்டாயினவனுபவம் சிறப்படாது. சாய்.